லட்சுமீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீரேகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் குலாபிராமம் ஸ்ரீமத் தங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னாம் விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விசாரண பத்ததீட்சம் தயாநிதிம் தேகபுருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஜெயத்யா ஸ்ருதசந்த்ரா சத்வாந்த வித்வம்சனோதயா பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹ. சர்வேபியஹ நமஸ்காரஹ. ரகுவீர கத்யத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நாம ரகுவீர கத்தியத்துல 28வது சூர்ணிக்கையும் 29வது சூர்ணிக்கையும் நாம பார்க்கலாம். நேற்றோடு அயோத்தியா காண்டமானது பூர்த்தியாச்சு. இன்னிலிருந்து ராமாயணப்படி ஆரண்ய காண்டமானது ஆரம்பிக்கப்படுகிறது. அயோத்தியா காண்டத்துல சுவாமி தேசிகன் கடைசியில காகாசுர விருத்தாந்தத்தை சொல்லி சமாப்தி பண்றார். ராமாயணப்படி எல்லா கதைகளும் பாதுகாப்பட்ட அபிஷேகம் பூர்த்தியாகி அத்ரி அனசூயா போன்ற ரிஷி தம்பதிகளுடைய உபசரிப்புகள்லாம் பெற்று விடை கொடுத்து அனுப்புற அந்த ரிஷி பத்னியும் ரிஷியும் அங்கிருந்து தண்டகாரண்ய பிரவேசமானது நடக்கிறது. ராமாயணத்துல இத்தோட அயோத்தியா காண்டமானது பூர்த்தியாகுது. ஆரண்ய காண்டம் தொடங்கிறது. பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவான் ததர்ஷ ராமோ துர்தர்ஷ தாபசாஸ்ரம மண்டலம். முதல் ஆரண்ய காண்டத்துல ராமாயணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். சுவாமி தேசிகன் இது அப்படியே எடுத்து தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாதா அப்படின்னு சாதிக்கிறார். தண்டகா தபோவன தண்டகாரண்யத்துக்கு ஜங்கம பாரிஜாதா சஞ்சரிக்கக்கூடிய பாரிஜாத விருட்சமாக இருக்கிறவனே அப்படின்னு இந்த சூர்ணிக்கையோட பொருள். அடுத்த சூர்ணிக்கை விராதஹரிண சார்தூலா. விராதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மானுக்கு ஷார்தூலா வியாக்ரமாக இருக்கக்கூடியவனே, விராதன்ற ராட்சசனை மானாக சொல்லி அந்த மான் எப்படி புலிய கண்டால் பயந்து ஓடி நடுங்குமோ அதுபோல அந்த மானுக்கு இவன் புலியாக இருக்கும்படி சுவாமி தேசிகன் திருஷ்டாந்தமா சொல்றார். இந்த இடத்துல ரொம்ப அழகாக புலிய கண்டால் மான் எப்படி நடுங்குமோ அதுபோல் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருவனை பார்த்து அந்த விராதன்ற ராட்சசன் நடுநடுங்கி போனான் அப்படின்றத இந்த சூர்ணிக்கையில சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இங்கிருந்து கிளம்புறாள், தண்டகாரண்யத்தில் பிரவேசிக்கிறாள். அத்ரி மகரிஷியனுடைய ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு மகாரண்யம் பயங்கரமான காடுகள் அந்த காட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவான் ததர்ஷ ராமோ துர்தர்ஷ தாபசாஸ்ரம மண்டலம். ஏற்கனவே சொன்ன போல இதுதான் ஆரண்ய காண்டத்துடைய ஆரம்பம். தேது சோமம் இவோத்யந்தம் திருஷ்ட்வா வை தர்மச்சாரிணம் லக்ஷ்மணம் செய்வ திருஷ்ட்வா தூ வைதேகீம் சேஷஸ்வினம். மங்களானி பிரயுஜானாக பிரத்யக்ருண்ணன் திருடவிரதாக. அங்க போயிட்டு இருக்கிறப்போ ஏகப்பட்ட ரிஷிகளை பார்க்கிறார். எல்லா ரிஷிகளும் மங்களாசாசனம் பண்றா. ராமனையும் சீதையும் பார்த்து எவ்வளவு அழகான பெருமாள், க்ஷேமமா இருக்கணும்னு பல்லாண்டு பாடுறா. பல்லாண்டு பாடுறது அப்படின்றது ஆழ்வார் காலத்தில இல்ல, ராமாயண காலத்திலேயே ஆரம்பிச்சிருக்குன்றது இதுலன்னு தெரியுது. எப்பேற்பட்ட வைஷ்ணவ தர்மம் இந்த பல்லாண்டு பாடுறதுன்றதும் நமக்கு தெரியுது. எல்லாரும் மங்களாசாசனம் பண்றா, க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகனையும் பிராட்டியும் பார்த்து சொல்றா. வசந்த வஸ்துவை பார்த்தா அதுக்கு கெடுதல் வராம இருக்கணுமேனு நினைக்கிறது ஒரு வழக்கம். நல்ல பழம் கிடைக்கிறது, நாளைக்கு வச்சிருந்து சாப்பிடணுமே அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம். ஏன்னா அதற்கு பாதுகாப்பு தரம், அதுக்கு எந்த விதமான கெடுதல் வராம நடந்துக்கணும். நம்மிடத்துல சேரப்போறது, நம்மிடத்துல வருது, நம்மளோட இருக்கக்கூடியது, நம்மளை தேடி வருது, அதை பாதுகாப்பு பொக்கிஷமாக வச்சுக்கணும் அப்படின்றது நம்முடைய கடமை. அயோத்தி மாநகரத்தை திறந்துட்டு, அதாவது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு, சக்கரவர்த்தி திருமகனும் பிராட்டியும் நம்ம இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாளே, நாம எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இது. பெரியவாள் சொல்ற வியாக்கியானத்துல இதுக்கு திருஷ்டாந்தமாக ஒரு மாட்டு பொண்ணு பிரவேசிக்கிறா ஆத்துல, குழந்தைய பெத்துண்டு பிறந்தாத்துல இருந்து குழந்தைய எடுத்துட்டு புக்காத்துக்கு வரா. அந்த புக்காத்துல இருக்கக்கூடிய பெரியவாள் எவ்வளவு சந்தோஷப்படுவா, நம் குல தர்மம் வருது. மாட்டு பொண்ணு பேர்ல எந்த விதமான அபிப்பிராய பேதம் இருந்தாலும் கூட, அந்த சமயத்துல அவள் நம்ம குலத்து தனத்தை எடுத்துட்டு வரும்பொழுது அவள் மேலையும் ஒரு விசேஷ பிரீத்தி உண்டாருது. ஏன் இவ்வளவு நாள் அந்த பிரீத்தி இருக்குமா இருந்ததா அப்படின்னு தெரியலையே அப்படின்னால், இன்று தெரியறது பிரீத்தியினுடைய வெளிப்பாடு. ஏன் நம்மிடத்துல அவள் நமக்காக நம் குலத்தை குல தனத்தை சுமந்து கொண்டு அதை நல்லபடியாக பெற்று எடுத்து அவோ நம் இருப்பிடத்திற்கு வரபடியினால எவ்வளவு ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. வழி வழியாக நம் குல பெருமைகளை நிலைநாட்டக்கூடியவன் பேரனோ பேத்தியோ வந்திருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்கு வருது. அதனால நீடூடி வாழணும் அப்படின்னு நம் சுயநலம்தான் இது. கரெக்டா பார்த்தா நம்முடைய ஒரு சுயநலம். ரிஷிகள் சக்கரவர்த்தி திருமகனுக்கும் பிராட்டிக்கும் மங்களாசாசனம் பண்ற அப்படின்னால் வேற எங்கேயும் போகக்கூடாது, காட்டிலேயே இருந்துடக்கூடாதா 14 வருஷங்கள். ஏன்னா ஞானத்தினாலே விஷயத்தை தெரிந்து கொண்டவர்கள், வேற எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே இருந்துட்டானா சௌக்கியமா இருக்குமே, 14 ஆண்டுகள் நாம சௌக்கியமா இருக்கலாமே, வேற எங்கேயும் போக வேண்டாமே. ஏன் அப்படின்னா அங்க ராட்சசர்கள் நிறைய பேர் இருக்கா, எல்லா ராட்சசர்களையும் வதம் பண்ணக்கூடிய சக்தி படைத்தவன் சக்கரவர்த்தி திருமகன். அந்த விஷயம் அவளுக்கு தெரியும். இசுயநலம் இங்கேயே இருன்னு சொல்றது சுயநலம். ஆகையினால பெருமாளை பார்த்த உடனே பல்லாண்டு பாடணும்னு ஆரம்பிக்கிறான். எப்படி பெரியாழ்வாருக்கு பெருமாள் கருடாருடன் சேவை சாதித்தானோ அது போல பிராட்டியோடு சேவை சாதிக்கிறான் இந்த ரிஷிகளுக்கெல்லாம் பெருமாள். ரூப சம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ராமஸ்ய விஸ்மிதாகாராஹ ததருஷுர் வனவாசினஹ. ரிஷிகள் இருக்காளே காட்டுல, தானா உருந்த சரகு இலைய சாட்டுண்டு காத்தையும் ஜலத்தையும் சாட்டுண்டு இவ்வளவு வருஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த தபஸ் பண்ணன பலன் இன்னி கிடைச்சிருக்கு. இவ்வளவு நாள் இப்படி இருந்ததுக்கான பலன் என்ன அப்படின்னு கேட்டால், பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து சேவை சாதிக்கிறார். இத்தனை பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக இங்க தவம் பண்ணதுக்கான ஒரு பலன். இன்னதோர் தன்மையராய் இங்குடலும் விட்டெழுந்து தொன்னறி கண் சென்றார். பிரீத்திருமடல்ல ஒரு பாசுரம் வருது. இன்னதோர் காலத்து இணையார் இது பெற்றார் என்னவும் கேட்டறிவதில்லை. வெயில் காலத்துல வெயில்ல இருந்துட்டு, பனி காலத்துல பனியில இருந்துட்டு, மழை காலத்துல மழையில ஜலத்துல உட்கார்ந்து கொண்டு இவ்வளவு நாள் தபஸ் பண்ணிட்டு சரகேலையை சாப்பிட்டு இருந்தாலே இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு கேட்டால், ராமாயணத்துல சொல்ற விஸ்மிதாகாரா ததுருஷுர் வனவாசினா, ராமனை பார்க்கிறான், இதுதான் பலன். ஆச்சரியப்பட்டு போயிட்டான். ரூபசம்ஹரணம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ராமஸ்ய விஸ்மிதாகாரா ததுருஷுர் வனவாசினா. ரூபத்தினுடைய அமக்க அமைப்பை பார்க்கிறான், சுத்தி சுத்தி பார்க்கிறான், ராமனுடைய சோபையை பார்க்கிறான், அவன் தேக சௌந்தரியத்தை பார்க்கிறார், ஒரு சௌகுமாரியத்தை பார்க்கிறார். ஒரு புஷ்பம் விழுந்தா கூட வாடி போயிடக்கூடிய ஒரு உடம்பு. ஆச்சரியமான ரிஷிகள், அந்த ரிஷிகள்லாம் இப்படி பார்க்கிறார் ராமனை. அந்த ரிஷி வேஷத்தை பார்க்கிறார், நம்மள மாதிரியே இருக்கானு சொல்லி ஆச்சரியப்பட்டா, கண் கொண்டா கொட்டாம பார்த்துட்டே இருக்கான். பெரியாழ்வார் சொல்றார், கதிராயிரம் இரவி கலந்தெரித்தால் ஒத்த நீள் முடியன் எதிரில் பெருமை ராமனை இருக்குமிடம் நாடு திரேல் அதிரும் கடல் பொருதோள் இரணிய நாகம் பிளந்து அறியாய் உதிரம் அலைந்த கையோடு இருந்தானை உள்ளவா கண்டருளார். திருவாய்மொழி சொல்றார், ஆச்சரியமான ரூபம், கண்கள் சிவந்து பிரியவாய் வாயும் சிவந்து கனிந்துன்னு சொன்னார். இன்னொன்னு அவரே திருவிருத்தத்துல சொல்லும்போது, கண்ணும் செந்தாமரை கையும் அவையடியோ அவையே வண்ணம் கரியதோர் மால்வரை போன்று மதிவீரர்பால் விண்ணும் கடந்து உம்பர் அப்பால் மிக்குமர மற்றப்பால் எவர்க்கும் என்னும் இடத்துதுவோ எம்பிரானது எழில் நிறமே. பெருமாளுடைய ரூபம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல அவளுக்கு. அதனால்தான் விஸ்மிதாக்காராக ஆச்சரியப்பட்டு நின்று இருக்கா, என்ன பண்ற, பிரமிச்சு போய் நிக்கிறா. சிறுவரை முன் ஆசருத்த சிலையென்றோ கைதளத்தது என்கின்றாள் பொறுவரை முன் போர் தொலைத்த பொன்னாழி மற்றொரு கை என்கின்றாள் ஒருவரையும் நின்னொப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கின்றாள் கருவறை போல் நின்றானை கண்ணபுரத் தம்மானை கண்டாள் கொலோ. ரூப சம்ஹரணம் லக்ஷ்மின்றதுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கா பெரியவாள். ததருஷு விஸ்மிதாக்காரா ராமஸ்ய வனவாசினா, கிடைக்காது கிடைச்சத அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறான். இந்த ஏழைகளை காப்பாத்தணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ரிஷிகள்லாம். ரக்ஷிதாவ்யா வயம் சஸ்வத்து கர்ப்பபூத தபோதனா தேவயம் பவதா ரக்ஷியா பவத் விஷய வனவாசினா நகரஸ்தோ வனஸ்தோ வா தொன்னோ ராஜா ஜனேஸ்வர. நான் வந்து காட்டுக்கு வந்துட்டேன், ராஜ்யம் ஆண்டிருந்தா இவாள் எல்லாரையும் ஒரு கை பார்ப்பேன், நான் என்ன பண்றது, நான் இப்படி இருக்கேன். நீ நாட்டுல இருந்தாலும் சரி காட்டுல இருந்தாலும் சரி நகரஸ்தோ வனஸ்தோவா, இவெல்லாம் நீ எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீ எங்களோட இருந்தா போறோம். தன்கடல் வட்டத்துள்ளாரை தமக்கிரையா தடிந்துண்ணும் திங்கழற்கால் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலை. அசுரர்களுக்கு தீங்கு இழைக்கிறதுக்குன்னு இங்க வந்திருக்கிறான் பெருமாள். அதனால ரக்ஷிதவ்யாக வயம், எங்களை நீ காப்பாத்தியே ஆகணும்னு பிரார்த்திக்கிறார். எல்லாரும் அதிருப்தி சத்காரத்தை பண்றா. ஏவமுக்துவா பலைர் முலைகி பலைர் மூலைகி புஷ்பைகி அந்யைஸ்ட ராகவம் வன்யைகிச்ச விவிதாகாரைகி சலக்ஷ்மணம் அபூஜையன்ன, எல்லா விஷயத்தையும் பிரார்த்திக்கிறார். எல்லாரும் அதிதி பூஜை பண்றான். ஜித குரோதர்கள், ஜிதேந்திரியர்கள், அப்படிப்பட்டவர்கள் அதிதி பூஜை பண்றான். அது எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிற ஏத்துண்டு தண்டகாரணத்துல ஆச்சரியமா போயிட்டு இருக்க, போகச்சே பார்த்தால் எதிர்க்க பிரம்மாண்டமா ஒருத்தன் வரான். சீதை கேட்கிறா, இது என்னமோ மலை போல ஒன்னு வருதே, ராட்சசெல்லாம் இப்படித்தான் இருப்பான்னார் பெருமாள். இப்படியா இருப்பார் சீதா பிராட்டிக்கு? முதல் முதல் ராட்சசனுடைய சேவை ஆறுது விராதன் தரிசனம். ஆகாசத்துக்கும் பூமிக்கும் நிக்கிறான், கண்ணங்கரேல்னு நிக்கிறான். விராதஹரிண சார்தூலா, இதுதான் தேசிகன் சாதிச்ச விஷயம். கையில ஒரு சூலம் வச்சுட்டு இருக்கான். அந்த சூலம் ஆயசம்னு பேருடைய ஒரு சூலம், இரும்பு சூலம். அந்த இரும்பு சூலத்துல மூணு ஈட்டி இருக்கு. நடு ஈட்டியில சில மிருகங்களை கோத்திருக்கான். காட்டுல எல்லா மிருகங்களையும் கொன்று தின்னக்கூடியவன் அவன். அனாயாசேன வரான் இவா எதிர. த்ரீன் சிம்மான் சத்ரோ வியாக்ரான், மூணு சிம்மத்தை அதுல கோத்திருக்கான். நாலு வியாக்ரம் புலிய கோத்திருக்கான். தோ விஷௌ, ரெண்டு காலமாட்ட கோத்திருக்கான். புருஷதாந்தச, பத்து மான் அதுல கோத்திருக்கான். இங்க சில பேர் ஈட்டியில எலுமிச்சம்பழத்தை சொருகி வச்சுப்பான், அது போல இவன் மிருகங்களை சொருகி வச்சுட்டு இருக்கான். சவிஷானம் வசாதிக்தம் கதசத சிரோமகத்து, இதுக்கு மேல கடைசியா யானையினுடைய தலையை அதுல கோத்து வச்சிருக்கான். அது மாம்சத்தோட ரத்தம் சொட்டிண்டே இருக்கான். அதை தூக்கிட்டு வரான், எதிர்க்க வந்து நிக்கிறான். ராம லக்ஷ்மணால் சீதை மூணு பேரைய நில்லு அப்படியே என்னன்னா, அதர்மச்சாரிணவு பாபவு கௌயுவாம் முனி தூஷகௌ. யாரு நீங்கள்? இந்த காட்டுல எத்தனை வசந்த ரிஷிகள் இருக்கா? பொமுநாட்டி ஆயிடுச்சு வரீங்க, ரிஷி வேஷம் போட்டு இருக்கீங்க, அவளை எல்லாம் பரிகாசம் பண்ற வந்திருக்கீங்களா? கவ் யுவாம், யார் நீங்க? ரெண்டு பேர் யுவாக்களா இருக்கக்கூடியவள், கூட ஒரு பொமுநாட்டி வேற ஆயிடுச்சு வந்திருக்கீங்க. உன்ன பெருமாள் கேக்குறா, நான் என்ன அதர்ம மன்னன்? கதம் தாபசோர்வாம் வாசா பிரமதயா சஹ. நல்லவாள் இந்த ரிஷிகள்லாம், நீ அதர்மம் தான் பண்ணிட்டு இருக்க, நீங்கெல்லாம் பொல்லாதவாள், ரெண்டு பேர் பால்யத்தோடு இருக்கீங்க, பாரியா ஒருத்தி இருக்கா, என்ன அந்நியாயம் இது? சரி, நீ யாரா? நானா? எங்க அம்மாவுக்கு சதஹ்ரதா அப்படின்னு பேரு. என்ன கேட்கறியா? ஜவன் அப்படின்றவனுடைய பிள்ளை நான். எங்க அம்மாவுக்கு சதஹ்ரதா அப்படின்னு பேரு. விராதன் என்ன எல்லாரும் சொல்றா, ராட்சசாலாம் சொல்றா. இந்த காட்டுல ஒருத்தர் வரமாட்டாளே, நீ எப்படி வந்த? சராமி சாயுதோ நித்யம் ரிஷி மாம்சானி பக்ஷயன், இந்த காட்டிலேயே சுற்றவன் நான். ரிஷி மாம்சம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆகையினால உசிரோட போகணுமா இருந்தா இந்த பொண்ணு இங்க விட்டுட்டு போயிடுங்க, இல்லன்னா மூணு பேரும் உயிரோட போக முடியாது. உடனே என்ன பண்ணா, சீதையை தூக்குறான். சீதை ஹோன்னு கதறாள். அந்த சமயத்துல ராமலட்சுமணர் தானத்தை போட்டு அடிக்கிறா. அடிச்ச உடனே சீதையை கீழே விட்டுட்டு இவா ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போறான். இவா ரெண்டு பேரையும் தோல்ல தூக்கி வச்சுட்டு ஓடுறான், போயிட்டே இருக்கா. சீதைய கீழே இருக்கா. அந்த விராதன் அவன் ரெண்டு பேரையும் தோல்ல தூக்கி வச்சுட்டு இருக்கான். அதை பார்த்தார் லக்ஷ்மணன், அண்ணா இவனை பேசாம இருக்கிறே, இவனை தோலை வெட்டி போடக்கூடாதான்? போற வரையிலும் போகட்டும், நாம இந்த வழியாத்தானே போனோம், போற வரைக்கும் போட்டோம். தோலை வெட்டி கீழே போடுற, சாய்க்கிற கீழே சாதிக்கிற, உடம்பு மொத்தத்தையும் வெட்டி தனித்தனியா போடுற. சீதையை தனியா காட்டுல விட்டுட்டோமே அப்படின்னு உடனே அவன் சொல்றான், கௌசல்யா சுப்ரஜாஸ்தாத ராமஸ்தம் விதித்தோ மம வைதேகி ச மகாபாகா லக்ஷ்மணஸ்ட மகாயசாஹ. நீ கௌசல்யோடைய பிள்ளை இல்ல, நீ ராமன் இல்லையா, இவள் வைதேகி சீதை இல்லையா, லக்ஷ்மணன் மகாயசா, ஆமா இவன் லக்ஷ்மணர் இல்லையா அப்படின்னு. ஆமா, இப்ப அதனால என்ன அப்படின்னு கேக்குறா பெருமான். நான் தும்புருவனுடைய சாபத்தினால இந்த ராட்சச ரூபத்தை அடைஞ்சுட்டேன். எப்ப சாப நிவிருத்தின்னு கேட்டேன். அப்ப சொன்னா, ராமன் காட்டுக்கு வந்து வெட்டச்சே இந்த ஞாபகம் வரும், ஆகையால அப்போ உன்னுடைய லோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னான். நான் ஒரு கந்தர்வன், சாபத்தினால இப்படி ராட்சசனா தவிக்கிறேன். நீ என்னோட தேக என் மேல உட்கார்ந்து என் அவயவங்கள் எல்லாத்தையும் ஒட்டுனிய வெட்டினிய, அப்பவே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. முன்னாடி தெரியல உன்ன, ஏன்னா ஒரு அவித்திய என்ன என் கர்மா அதனால என்ன மறைச்சுட்டு இருந்தது. நீ மகானுபாவனாச்ச, உன்னை காட்டுல லோகத்துல வசந்தவன் இருக்கானா? கம்பன் சொல்ற, இனி நின்ற முதல் தேவர் என் கொண்டு என் செய்வாரோ. ஆதிபூதமான பரதத்துவம் யாரு அப்படின்னால் அது சக்கரவர்த்தி திருமகன் தானே. அப்பேற்பட்டவன் சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரன், அவனை தெரியாம இருந்தனே. அது காரணம் நான் வேற யாரையும் போய் கேட்க மாட்டேன், அது காரணம் நீதான். உன்னுடைய மாயையினால்தான் இதெல்லாம் நடக்கிறது. தஸ்மின் திருஷ்டே பராவரே, உபனிஷத்துல வேத வாக்கியம் சொல்றது. லோகத்துல இருக்கக்கூடிய வசந்த தத்துவங்கள் எல்லாம் அவனுக்கு கீழ்பட்டதுதான். வினா தொற்சங்கல் பார்த்து விஷகிரீஷ் அனுரபி நச்சலத்தேனர் சுவாமி தேசிகன். இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் அவனுக்கு சேஷபூதங்கள் இல்லையா, அவனுடைய சொத்து இல்லையா இந்த பிரபஞ்சங்கள்லாம்? என்ன போய் உன்னை தெரியாம வச்சுட்டியே. பெருமாள் சொல்றான், மம்ம மாயா துரத்தேயா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே மன்மாயா மோகிதம் ஜெகத்தை நாப்பி ஜானந்தி மாம் அப்படின்லாம் சொல்றியே, விபரீதமா வச்சுட்டியே. நான் உன்னையே உனக்காகவே காத்துருக்கேன். கம்பன் சொல்றான், தாய் தன்னை அறியாத கன்றில்லை தன் கன்றை ஆயும் அறியும், உலகின் தாயாகி ஐய நீ அறுதிய பொருளும் அவை உன்னை நிலையறியா, மாயை இது என் கொலோ வாராதே வரவல்லாய். ஆழ்வார் சொல்றார், வாரா வருவாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியாய் ஆறாவமுதாய் அடியேன் ஆவி அகமே தித்திப்பாய், தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்கு ஆட்பட்டும் அடியேன் இன்னும் உழல் வேணோ. ஆழ்வார் பாசனம், கம்பன் பாசனம் ரொம்ப அழகு, அதை காட்டிலும் ஆழ்வார் பாசனம் ரொம்ப அழகு. அவன் பிரார்த்திக்கிறான், பிரார்த்தித்த உடனே அவனுக்கு எல்லா விதமான கஷேமங்களும் உண்டாகும்படி பண்றார். வெட்டி போடுறா மொத்தமா, அந்த பள்ளத்துல போட்டு உருட்டுறா, உருட்டி தள்ளுறா, மூடினா. ஆச்சரியமான தேவ ரூபத்தோட அவன் கந்தர்வனாக தேவலோகத்துக்கு போறான் விராதன். சாபம் தீர்ந்து போறது, விராத வதம் ஆச்சு. சுவாமி தேசிகனும் இந்த சூர்ணிக்கை ரெண்டு சூர்ணிக்கைகள்னால தண்டகாரண்ய பிரவேசத்தையும் விராத வதத்தையும் இங்க சாதித்து கொடுத்தார். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுப்போம், நாளை பார்க்கலாம். தாசன்.